సత్వం గురుభ్యో నమ పరం గురుభ్యో నమ పరం గురుభ్యో నమ ఓం మహాది విష్ణుపత్ని అన్నో లక్ష్మీ ప్రచోదయాది పరాశీ పరాశర భట్టార్య తిరంగేజ పురోహిత శ్రీవత్సాంగ గురు శ్రీవాణి శైలే మే సూయతే విరాట్టుడే వైభవత్தை అనుభవించిన వరం 48 ஸ்லோகம் ஆயிடுச்சு. 49வது ஸ்லோகத்தை நீ ஆரம்பம். கலித கடகமாலி முராரே பகவதி ததிமாதம் மந்தவா சாந்தி சாந்தியை பிரமது அமத தரங்கா வர்த்தத பிராதுராசீ மிது நயன சுதாபிகி சஞ்சதி சந்திரிகேவ. 48 பெருமாளை பிராட்டி சமம் போறதுக்காக அவதாரம் பண்றான். பெருமாளுக்கும் பிராட்டி சமம் வேண்டான்ட்டு நிறைய ஆயுதம்லாம் நீ தெரிக்க வேண்டாம். சங்க சக்கரம் அஷ்டாபுஜம் தசபுஜம் எத்தையோ இருக்கு, நான் தெரிஞ்சுக்கிறேன். சகசிரபரணாயுதம் பெருமாளுக்கு ஆயிரக்கணக்கான கை, ஆயிரக்கணக்கான ஆயுதம். பிராட்டி சமம் வேணா நீ தாமரையே தரிச்சு கொண்டலாம் அப்படின்னு சொல்றான் பெருமாள். அதனால தாமரையை தரிக்க இருக்கிறார், பிராட்டி சமைக்க வேண்டான்னு அவர் நினைக்கிறார். போனதுல அனுபவிச்சோம். 49வது ஸ்லோகம். பகவதியும் கூப்பிடுற பகவத் பெருமாள் பகவான் ஞான வைத்திய ஐஸ்வர்ய வீதி தேஜஸ் சொல்ற மாதிரி அந்த ஆறு குணம் உள்ளவர் பகவான். ஆறு குணம் உள்ளவள் தான் பிராட்டியம், துல்லியம் தான் ரெண்டு பேரும். கலித கடகமால் அப்படியே திருப்பார் கடல் கடக வைபவம் இருக்க, யாரும் தேவதைகளோ அசுகளோ கடைஞ்சாருன்னு வாழ்வார்கள் சொல்லல, சரித்திரமே சொல்லல. ஆனா அவதான் கிடையாது. வங்க கடல் கடைந்த மாதவன் கடைஞ்சவன் யாருங்க? மாதவன் தான். இதெல்லாம் கடைய முடியல. எவ்வளவு பெரிய மத்து மேருமலை மேல போறது, அங்க உட்காந்தா கீழே ஆதாரம் இல்லை, கூர்மமாயிருந்தான். இவர் ரெண்டுக்கு பக்கத்துல தேவர்கள் ஒரு பக்கம் அசுர ஒரு பக்கம், எல்லாம் பலசாலிகள். அசுரா கேட்க வேண்டாம், கடைஞ்சாலும் எவ்வளோ கொண்டு வந்து நின்றதுக்குள்ளே எவ்வளவு பேர் போயிட்டா அடிபட்டு கடைய முடியல. முழி புதுங்குது எல்லாத்துக்கும். பெருமாள் கை கொடுக்குறான், அங்கேயும் ரெண்டு பேர் ரெண்டு கையால கொடுக்குறான். எந்த தேவர்களுக்கு தெரியுது இதெல்லாம்? ஒரு பாத்திரத்தை கறக்கணும் இல்லையோ, அமிர்தத்தை முதல்ல விஷம் வந்தது, அத ருத்ரன் பாத்திரமா வச்சாலும் அந்த பாத்திரத்தை விஷத்தை எடுத்தான். ருத்ரன் சாப்பிடணும், ருத்ரனே சாப்பிட முடியுமா? அதை பெருமாள் அந்தரியமா இருந்தே அந்த சாப்பிட்ற சக்தியும் கொடுத்து இருந்தான். ருத்ரன் ஆகாரத்தை சாப்பிட்டான் சொல்லி அதோ நின்று கூடாது, இவ்வளவு தெரிஞ்சுக்கணும். அதனால பரிசிரமத்தை நீக்கிறதுக்காக பிராட்டி நினைக்கிறாளாம். பெருமாள் நினைச்சாலும் இல்லையோ, இவ்வளவு பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வேண்டாம், மெதுவான தாமரையே தெரிவிக்கட்டும். அலைகள் கிடைந்தான், இதுல சக்தி இல்லை. பெருமாள் ஆயிரம் தோல் கை எடுக்கிறது இவங்களுக்கு தெரியல. பிராட்டி வளர்ந்து போது கஷ்டப்பட்டு கடையணுமோ இல்லையோ, அமதம் வரணும், என்னெல்லாம் வரணும், கடையத்துக்கு நல்லா கடையணும். ஆயிரம் தோளால், ஆயிரம் தோளா கடைந்தான் கலிதம் அனுபவிக்கிறார். மாயிரங்குன்றம் ஒன்று மத்தாக மாசுடம் அதனோடு மழவி பாயிரம் பௌவம் பகுடு விண்டு அலர படுதிரை விசும்பிடைப்படர சேயிறு விசும்பம் திங்களம் சுழலும் தாமுடன் திசைப்ப ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தான் நிறங்க மாநகரமந்தானே. ஆயிரம் தோளால் கடைஞ்சான், இதுல கடைஞ்சது ஒண்ணும் முடியாது. பெரிய மத்து எப்பேற்பட்டது? அலைய அலைகளுடைய பார்க்கடல் மா இருள் குன்றம், ஒரே கடங்குரையில் இருக்கக்கூடிய பயங்கரமாகக்கூடிய மேருமலை மாயுரம் குன்றம் ஒன்று மத்தாக, அதை மத்தா போட கிடைய முடியும். மாசுணம் அதனோடு மழவி அதோடு நேர கடைகிறதுகள் எல்லாம் பாம்பு சுத்தர்கள். மாசுணம்னா பாம்பு, அந்த பாம்பை கடைகிறதுக்கு மத்து கரையில் ஓடும் முடியும். பாம்பு வாசுகிற பாம்புதான் வேண்டுது. பாயுரம் பவ்வம் பகுடு விண்டு பெருமாள் ஆயிரங்கை கரையிறதுக்கு மத்து மேருமலை மத்து பெரிய வாசுகி பாம்பு எவ்வளவு பெருசு கடையிறவன் கடையிறார். பவ்வம் பகுடு விண்டு சமுத்திரம் அலறது அப்படி இந்த கடைஞ்சு அவ்வளவு தேவை கடைஞ்சோம். விண்டு அலற அப்படியே அலறோம் கலர் போகுது. படுதிரை விகும்பிழைப்படற படுதிரை இந்த கடையில் போது அலை வரணுமே, ஆகாசம் வரைக்கும் போதான் அந்த அலை. சேகிரி விசும்பம் திங்களம் சுடரம் தாமுடன் திசைப்ப ஆகாத வரைக்கும் அது போகுது. சந்திரன் சூரியன் எல்லாம் மேல இருக்காது, அவ்வளவு தடமோடுற அப்படியே இது கடை கடையிற வேகம் திசைப்ப நாடா இது பாப்பாங்க. இப்படி பழந்து ஏன் இப்படி கிடையாது கடையெல்லாம் கஷ்டப்பட்டு எத்தனை நாள், ஆயிரம் தோளால் ஆயிரம் தோளால் அதை இடல் கிடைந்தான் அரங்கமான். எதுக்காக விராட்டி வரணும், இதுக்கெல்லாம் கிடையாது சாமர்த்தியம் போறாது, இது அமிர்தத்தையே கிடைய முடியாது அப்படின்னு பெருமான் கடைஞ்சான். பிற்பா கடலையில எம்பெருமான் ஆயிரம் தோளால் கடைஞ்சான் விராட்டி வரத்துக்காக. ஆயிரம் தோளால கடைஞ்சான் எல்லாருக்கும் தெரியலையே, அவனுக்கு தான் அந்த சிரமம். அல்லிவாதல் புல்கன் என்று ஆயிரம் தோழனிடம் பெருமான் நம்ம அடிக்கடி அனுசந்தானம் பண்றமே. நல்ல நெஞ்சே நாம் தோதும் நம்முடைய நம்பெருமான் வடக்க கஷேத்திரம் சேர்த்துவார் திருமங்கி ஆழ்வார் அகோரில் வந்துட்டார். தன் நெஞ்ச பார்த்தது ஆஹா வடதேசம் போயாச்சு, தென் தேசத்தை எட்டி பார்த்துட்டோம் அகோபில வந்துட்டோம். நல்ல நெஞ்சே நாம் தோதும் என்ன பண்றோம், நம்முடைய நம்பெருமாள் நம்ம பெருமாள்டா நம்ம தேச பெருமாள் வந்தாச்சு நெஞ்சே தெரிஞ்சுக்கோ. எப்படி கடைஞ்சானவன் எத்தனை கை தெரியுமா, நிசம்ல பார்த்தவனே ஆயிரம் கை, நிசம்ல ஆயிரம் கை உள்ளான்னு சொல்லலாம். இரண்டு கோலத்துக்கு ஆயிரம் கையோடு நின்றானவன். அல்லி மாதர் புல்கனின் ஆயிரம் தோழனிடம் அப்படியே அந்த வீரன் நெசும்ன சம்மாரம் பண்ற போது அந்த வீரத்தை பார்த்து அல்லி மாதராஜியுடைய பிராட்டு சந்தோஷப்படுறாரு. தந்திஷ்டா சத்ரு சந்தாரம் ராமாயணம் அனுபவிச்சவன் முதல்ல வேண்டாம் 14,000 பேரை கொல்ல போதிய நியாயமான உபதேசம் பண்ணவள். ரிஷிகளுக்காக தான் பண்ணேன், ரிஷிகள் சௌக்கியமா இருக்கணும், நீ அட்வைஸ் எல்லாம் பண்ணாத, ஒன்னை விட்டாலும் விடுவேன் லட்சம் விட்டாலும் விடுவேன் அமௌண்ட் விட்டார் ராமன். ஜெயிச்சு வந்த உடனே அப்படியே சந்தோஷம், ராமன் ஒத்தனையும் 14,000 பேர் ஜெயிச்சாங்க. அந்த ரணங்கள் அப்படியே சந்திருஷ்டுவா சத்ரு சந்தாரம் மகர்ஷியினாம் சுகாபகம் சத்ரு ஹனனம் பண்ண ராமன பார்க்காள். அப்படி ராமன் ரணம் சொல்லிட்டு ஜெயிக்க வரான் யாருக்காக, ரிஷிகளுக்கு சுதந்திரம் ராமனுடைய எண்ணம். மகர்ஷியினாம் சுகாவகம் வாண்டான்னு சொன்னாலே ஓடி போய் கட்டிண்டா தந்தெடுத்துவா. பபுவகிஷ்டா வைதேகி மின்னுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். 10,000 பரிசத்து போய் கட்டிண்டா ரணங்கள்லாம் ஆறி போயிடு. அல்லிவாதர் புல்கன் நிசும்மாவதாரத்தாரு பிரகாஷ்போக அவதாரம் பண்ணார், ஹிரண்யகிரியுடைய சம்மாரம் ஆச்சு. உடனே சீத மாதிரி போய் கட்டிக்கணும் மல்லியம் நிந்தாளாம் போல சீர் அழகா சொல்ற நோபேயாய் சங்கிதா கிட்ட போய் நெருங்க வேண்டாம் நின்றாள். எல்லா தேவதைகளும் பயப்படுற அந்த ரூபத்தை பார்த்துட்டு இவளும் சொல்றா என்ன இந்த மாதிரி ரூபத்தை நான் பார்த்ததே இல்லையேன்னு. ஆனா கிட்ட நெருங்கவே கிட்ட நெருங்கலாம் நெருங்க சந்தேகப்பட்டாலும் பயமா திருப்பி பயம் சொல்லுவோம், பயம் இல்லை பிராட்டிக்கு என்ன பயம், யாருக்காக அவன் யோஜனை பண்ணலாம் பிரசலாதனுக்காக தான் இவ்வளவு பண்ணார், அவன் போய் முதல்ல அனுகிரகம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நோபேயா அள்ளி மாதர் புரிகின்ற ஆயிரம் தோழனிடம் ஆயிரம் கையோடு நிக்கிறான். ரெண்டு கையால நகத்தார கைச்சு பண்ற கையெல்லாம் மேலோங்கி நிக்கிறது. அப்போ ஆயிரம் ஆயிரம் கை சகசப்பழி பெருமாளுக்கு எத்தையும் ஆயுதம் ரங்கநாதன் மூலவர் ரெண்டு கையோடு இருக்கார், சிலையத்து 4 கையோடு சேவை சாதிக்கிறார். செங்கல் யதா பத்மன் சொல்லி 4 தியானம் பண்றோம். சதுர்பூஜன்னு வேற பேரு, சாதாரண சதுர்பூஜனாக 7 பண்றோம். சிசுன அஷ்டபூஜம் 8 கையில கஜேந்திர காப்பாற்ற வச்ச 8 கை 8 விதமான ஆயுதங்கள். கஜேந்திர ரக்ஷா பரிசம் பவந்தம் தேசிகன் சுவாமி 8 கை ஏண்டானார் வேகமா போய் அந்த யானையை காப்பாற்றமே கஜேந்திரனை ரெட்டைப்படியை ரெட்டி ஆகின்றார் அந்த வேகத்துக்கோசம். 4 கை சுபாவமா துரிதம் பவந்தம் ரெட்டையாக்கின்னு போய் ஓடினார். அப்போ 8 கை விஸ்வரூபம் காமிச்சார் அர்ஜுனுக்கு, எத்தனை கை சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. வேதமே இருக்கு சகஸ்ர சீரிஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் ஆயிரம் கால்கள் ஆயிரம் கைகள். அப்ப ஒவ்வொரு ஆயுதம் வேண்டமான சங்குவன் நந்திகி சக்கரி சாங்கி தன்வா கதாதார சாங்கமான எக்ஷோபியா சர்வ பகரணாயுதா அடிக்கிறாயுதம் பூர ஆயிரம் கையில வச்சிருக்க பெருமாளுக்கு ஆயிரம் கை ஆயிரக்கணக்கான ஆயிரம் 100,000 100,000 கணக்கு கிடையாது, 100,000 ஆயிரம் ஆயிரம் கணக்கான. அல்லிநாதர் புல்கன் என்ற ஆயிரம் தோழனிடம் நெல்லி மல்லிகை கல் உடைப்ப புல்லிலே ஆத்து நெல்லி மல்லிகை கல் உடைப்ப விசுமாவதார்த்தம் போல் அகோபுரத்தை பார்க்க எப்படி இருக்கு அந்த நெல்லி இருக்க நெல்லி மரம் அது வேர் நன்னா அழகா கீழே படிஞ்சு போறது இல்லையோ, வேர் புஷ்டியா படற படற அந்த கல்லெல்லாம் தெரிக்கிறது பூமியில அவ்வளவு புஷ்டி நெல்லி மரம் பாருங்க. மெல்லிக மல்லிகை கல்லுடைப்ப புல்லிலையாத்து, புல்னா கிணராஜம் பேரு, புல் வர்க்கத்தை சேர்ந்தான் பனமரம், பனமரம் அந்த ஓசை இருக்க கர கர கர ஓசை காட்டுல போனா பெரிய பார்த்தவாளுக்கு புல்லிலை ஆத்து அதர்வாய் இந்த ஓசை பார்த்து நிசுமன் ஓசை கர்ஜன நெல்லி மரத்துடைய வேர் பலர்ந்து தருவது அது ஓசை. இந்த பனமரங்கள் ஒன்னோட பன ஓலைகள் ஓசை அது கர கர கர சத்தங்கள் அதர்வா சில்லி செல்லு சுவர் கோயில் பேர் காட்டுல போனா என்ன கேட்கும் சொயின்னு காதை கொடுத்து கேட்க முடியாது, காதான் மூடிக்கணும் அது கண்ணுக்கு தெரியாது. சுவர் கோழி அதர்வா சில்லி செல்லு ஒல்லராத இப்படி இருக்கு ஒரே சத்தமயமா இருக்கு இந்த கோபிலம்னு அறுவடை பண்றாங்க. அப்படிப்பட்ட ஆயிரம் தோழனிடம் இப்படி கடவு இப்படி இத்த இடத்துல ஆயிரம் தோழாயிட்டே கடவுள் செய்ய விடுவாரா? நம்ம விளையாட்டி வரணும் இவருக்கு எண்ணம் நன்னா ஆயிரம் தோழிடம் ஆயிரம் தோழால் அலைகள் கடைந்தான் அரங்கமாநகர வந்தான். அதனால வராக அவதரத்தும் போது எத்தனை கைனார் கிருஷ்ணன் பேரு, இந்த கிருஷ்ணன் இல்ல யசோதா கிருஷ்ணன் இல்ல, வேதம் சொல்றது உத்ருதா சிவராகேன கிருஷ்ணேன சத பாகுனான் பூமியை நீ நிறைவேற்றினியே தூக்கிட்டு வந்தையே கிருஷ்ணேன எத்தனை கைனர் சதபாகுனா நூற்று கணக்கான அர்த்தம், நூற்று கணக்கான கையோடு பிராட்டிய மேலேந்து பூமி பிராட்டி கொண்டு வந்தையே சதபாகுனா. அப்படி வராக பெருமாளுக்கு இது வேதம் ஆயிரம் தோளால் அவர் பார்க்கல கரைஞ்ச போது பெரும் வரப்போறா பிராட்டிக்கு வந்து அவளை சமப்படுறார். பிராட்டி என்ன நினைக்கிறார் நமக்கோசம் இவ்வளவு சமப்படுறான், உடம்பெல்லாம் வேர்க்க வேர்க்க ரெண்டு கை ஆயிரம் கையால கடைஞ்சி அது போக என்ன பண்றான் அழகா ஆக்கிராதமா சில்லுன்னு உண்டாரான். அவன் பத்மினி பத்மஹஸ்தா பத்மோத்பவா எப்படி இருப்பார், சந்திர சகோதரி பார்க்கடல் எல்லாமே சில்லு, சந்திரன் சில்லுன்னு இருக்கக்கூடியவன். அதனால சந்திரனுடைய குறிச்சி ஒன்னும் கூடையே சந்திரனை அவதரிக்க பண்றான். பிராட்டி அவதாரம் பண்ற மாதிரி எப்படி பெருமான் அவதாரம் பண்றாரோ பிராட்டி அவதாரம் பண்றாளோ சந்திரன் அவதாரம் பண்றான். சந்திர மாமனசோ ஜாதகான் பெருமாள் மனசுலேயே உண்டானா அதுவே சந்திரன். அத்திரி நேற்ற சமுத்திரவான் ஜெயந்தி சொல்றோம் அத்திரியுடைய பிள்ளையாச்சு அதுவே சந்திரன். பார்க்கல சந்திர சகோதரியும் இந்த சந்திர பிராட்டியோட வந்து இந்த சந்திரன் வேற அப்பப்போ அந்த சந்திரத்தை அவதாரம் வச்சுக்கணும். இந்த சந்திரன் குளிர்ச்சியா இருந்து இருக்கணும்னு அவளையும் சகோதரனான சந்திரனையும் கூட்டுக்கிறான். பெருமாள் அடையறான் கடையறான் சமந்தியரும் என்று சொல்லி அவதாரங்கள்ல சோகத்தை போகிறதுக்காகவே அவதரிக்கிறார் பிராட்டி. மனுஷ தேகினாம் சேஷ்டாம் இத்தேவ மனுவர்த்ததை விஷ்ணு புராணத்துல சொல்ற மனுஷ சேஷ்டாம் மனுஷ தேகனாம் மனுஷ தேகம் வந்து மனுஷமா தான் இருக்கணும், பெருமாளுக்கு வந்து சாப்பிட்டு இதாகணுமா? ஆனா இங்க தசரதர் சாதம் போட்டா சாட்டாகணும், யசோத ஊட்டி தான் சாட்டாகணும். ஏன்னா மனுஷ அவதாரம் நாடகம் மனுஷ தேகினாம் சேஷ்டாம் இத்தேவ மனுவர்த்ததை இதெல்லாம் விளையாட்டு வருது. அவன் வந்து மனுஷனா வரணும், மீனா வரணும், ஆமையா வரணும். லீலா ஜெகத்பதேஸ்தம் ததா அவன் லீலை இது அவன் இஷ்டம் எப்படி வேணாலும் வருவான். அவன் யாரும் கேட்கறது சங்கல்பன் சம்பிரவர்த்தது அங்கதான் சொல்றாரு ஈசன் நபி மகாயோகி ஈஸ்வரன் பேரு எல்லாரையும் அடைக்காத அவங்கத்தான் ஈஸ்வரன் ஈஸ்வரேஸ்வரன் சர்வேஸ்வரேஸ்வரன் அனுவர்த்தது ஈசன் நபி மகாயோகி சர்வஸ்த ஜெகத பிரபு ஜெகத்துக்கெல்லாம் அவன் தான் பிரபு ஜெகந்நாதன் கர்மாணி ஆர் அவதே கற்கும் அந்தந்த அவதாரம் காரியங்களை செய்யறான். மனுஷாவதாரம் செய்யறான், வாமனாவதாரம் பிரம்மச்சாரி போய் யாச்சனை பண்றான். அந்தந்த அவதாரத்துக்கு தான் வேஷம் போட்டா அதுக்கு வேஷத்துக்கு தான் தான் பாடணும் நடிக்கணும். அதனால மகாயோகியானவன் கர்மாக்களை பண்றான் எப்படி பண்றான் முடியாத மாதிரி பண்றான். காலைவனம் தருத்தினா ஓடுறான் அவனுக்கு பயந்து ஓடணுமா, ஏதோ துர்பலம் ஓடுற மாதிரி பண்ணலாம். ஒரு கீனாசன் இருக்கான குடியானவன் பிழவன் அவன் ஏதோ கொஞ்சம் போறதுக்காகி அது ஒரு துண்டு நிலம் இருக்கு பாவம் அதை விட மாட்டான் அவன் நன்னா உழுது நிலம் பாய்ச்சி ஜலம் பாய்ச்சி பக்கத்தை கொட்டி ஜலம் கொண்டு வந்து எரு போட்டு வளர்த்து பரிசிரமப்படுறான். ஏக்கர் ஏக்கரை வச்சிருக்கான பயிர் பண்றான் இவனும் விடுறதில்லை. துர்பலமான குடியானவன் எப்படி பயிர் பண்றானோ நம்ம பயிர் வளரணும் வளரணும்னு அதே மாதிரி ஒண்ணு முடியாத மாதிரி மனுஷாவதாரத்தில் அடிக்கிறான் பகவான். சீனா தெய்வதும் பரா, அதனால லோகத்தை ஏமாத்துறான் பகவான் அவதாரங்களால. மனுஷன் சொல்லி, ஆமையும் சொல்லி, மேலும் சொல்லி, அப்படி தேன வஞ்சயத்தே லோகானு மாழ அயோகேன கேசவர் சிசுபாலன் கலந்து வாழ வெயிலியா எடையனே மாறி மயக்கிற வேணும் வயிறாளையோ இப்படி சர்வேஸ்வரன் நினைக்கிறான் வாழ மயக்கிறான் அப்படி பகவான். தேன வஞ்சயத்தே லோகானு மாழா யோகேன கேசவா ஏ தமேவ பிரபத்தியந்தே. யார் மயங்க மாட்டா அவனுக்கு, யார் சரணாகதி பண்றாளோ பிரபத்தி பண்றாளோ அவா அவங்ககிட்ட பறந்து மாட்டான். எல்லா சக்தியும் தெரிஞ்சுதானே பண்றான், அவா மயங்க மாட்டாள். மாயம் செய்யலன்னை அழுவார். அதனால இப்படி ரகசிய சிகாமணி பல உதாரணங்களை காட்டுறார். பிராதுராதீஹி இப்படி பெருமாள் பிராட்டி வரா, கடைகிறார் பெருமாள் ஆயிரம் தோறா அதை கடைகிறார். எவ்வளவு ஆபரணம் போட்டிருக்கார் கடையிற போது எல்லா ஆபரணங்கள் தான் வேணதான் அப்படி அவ்வளவு பரிசு அப்படி கடையிறார். வெண்ண கடையே யசோதிக்கு வருத கலகலப்ப ஆபரணங்கள் கலகலப்ப அப்படி சொல்றாங்க. அப்படி அதே மாதிரி பெருமாள் எல்லா ஆபரணங்கள்லாம் கீழே வருது, கையிலேயும் கீழே வருது, தோளையும் கீழே வருது, புஜபாகு பெண்ணு கீழே வருது, தோர்பிகி அர்ஜுன் கதி மாதம் பேரு கரையினமே. அது மாதிரி ஆக்ஷன் பண்ணும் போது நாலா பக்கம் ரெண்டு பக்கம் சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு பெருமாள் வஞ்சனை பண்ற பிராட்டி பார்க்கா இவ்வளவு நம்மளுக்கு போதும் களை களைப்பா இருக்கான இவன், அந்த களைப்பை நீக்கணுமே அப்படியே தோன்றான். புன்னகையோட தோன்றான் முதல்ல, சிரிப்பை பார்த்தாலே பாதி களைப்பு போகும். சிரிப்போடு இருக்கிற முகங்கள் ஸ்மித நயன, அது மந்த ஸ்மித அட்டகாசமா சிரிக்கிறது இல்ல, புதுச்சிரிப்பு. புன்னகையோடு வரா பெருமாளை குளிர குளிர வைக்க, சந்திரனோடு வரா பெருமாளை குளிர வைக்க, இப்படி அலை பக்ஷிராப்தி வேற சில்லுன்னு அலைகள் வேறு இவ்வளவு சில்லுன்னு பண்ணணும் பெருமாளுக்கு சொல்லி அப்படி வரா சொல்ல ஸ்மித ததி மாதம் மத்ததா அப்படி கடையிறான் பெருமாள். அமில் வரும் ஏற்கனவே சொன்னா அமுதில் வரும் பெண்ண உது அமிர்தத்துக்கு தான் கிடையாது, தேவதை அரசர்களும் அமிர்தம் வருது, தன்வந்தி கொண்டு வர போற எல்லாம் வேணாம். இந்த அமுது அது அந்த அல்பமான தேவதையை சாப்பிடட்டும், பெருமாள் எதிர்பார்க்க அமுது என்ன அமுதில் வரும் சீராப்தி வரக்கூடிய ஒரு பெண் அமுது, இவர்தான் உயர்ந்த அமுது பெண் அமுது அமுதினம் இனிய பெண் அமுது அழுவாங்க சொல்றாரு பிரமதி அமுத தரங்க வர்த்ததா. அப்படி கரையிச்சே வரக்கூடிய அந்த அலைகளும் அது அது போட்டு அமுதரங்க அமுதமான அலைகள் எல்லாமே சிலனுக்கு விராட்டி அமுதம் தான் ஆழ்வு அனுபவிச்ச மாதிரி ஈசன் நபி மகாயோகின்ற மாதிரி பெருமான் நடிச்சா கூட விராட்டி அவனை கரையிட்டே சந்தோஷப்படுத்துறான். சந்திரமா மனசோ ஜாதகம் சொல்லணும், குளிர்ச்சி பண்றான். சந்திரபாவஸ்தலத்துல ஊதரிக மந்தராத்திரி மதிமந்தன தத்த பயா சமுதத்தை திருப்பாக்களை கடையிற போது மதுர சோந்திய அதுக்காக உயர்ந்த மது அமிர்தம் இந்திரா, இந்திரான்னு சொல்லக்கூடிய பிராட்டி இந்திரா இல்ல இந்திரா சொல்லக்கூடாது இந்திரா, இந்திரான்ற அந்த அமுது இருக்க சுந்தரதோ ஹோ பரிகம் பெருமாளுக்கு ரொம்ப இதான் லாபம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆசிரியை இவ்வளவு எரிச்சல் என்னன்னா உண்டாச்சு, சந்திரன் கௌஸ்துபம் உச்சேஸ்வரது கைலாவது எவ்வளவு உண்டாச்சு, துளசி நவாவது காமதேனும் எல்லாம் ஏற்றுண்டா பெருமாள் தாயார் வந்து காத்திருந்தார். கடந்தாதான் பெரு பிராட்டி அடைய முடியும் எதிர்பார்த்திருந்த வயலா அந்த சமத்தை பிராட்டி தீர்க்கிறார். புஞ்சிரிப்பாலும் சில்லு இருக்கக்கூடிய தன்னுடைய சுபாவத்தாலும் சந்திரனை கூட வச்சிருந்தும் இப்படி தீர்க்கிறான்னு சொல்லி ஸ்ரீரங்கராஜ ஸ்தலத்தில் இதே பட்டர் அனுபவிக்கிறார். உன்மூல்யாக உன்மூல்ய ஆகர மந்திராத்திரியம் மந்தராத்தியம் அந்த மேதுமலையை மத்தா போட்டு அஹினாதம் சம்பதா நவா அந்த வாசியின் பாம்பை போட்டு கட்டுறார். தோர்பிகின் பகுவஜனம் எத்தனையோ கை அதான் ஆயிரந்தோடன் சஞ்சல மாலைகைச்சே அது கடையிற போது மாலையெல்லாம் அப்படி அப்படி அசரதான் எப்படி கஷ்டப்பட்டு கடையிற கஜேந்திரனை காக்க வச்சே கை அலைகோலைய மலைகோலைய அப்படின்னு சொல்லி இடுப்புல வஸ்திரம் போறது பீதாமரம் போறது வஸ்திரம் போறது உத்திரியம் போறது அப்படி ஓடி வந்தானோ இல்லையோ அதே மாதிரி ஒரு இந்த லோகத்துல யானை காலத்தையும் எப்படி வந்தானே பிராட்டி எடுக்கணுமே எப்படி அறிஞ்சிருப்பான். தோர்பிஹி சஞ்சல மாளிகை மாளிகையில ஆடுறது கீழே விழுது தெரிக்கிறது அப்படி கடைகிறான். ததி நிமந்த பதானாம்பூதியம் ஸ்ரீரங்கேஸ்வரர் இப்படி என்னதான் வருது உனக்கு பிராட்டி பார்க்க சில்லு ஆகணமே கஷ்டப்படுறாரு பகவான். சந்திர கௌஸ்துப சுதா பூர்வம் கிரகணேதி குர்வாணஸ்ய பலங்கி முக்கிய பலன் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒதுக்கிட்ட பிராட்டி கமலாலாபேன சர்வஷ்டமஹா என்ன சமப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு என்ன பெரிய லாபம் கமலை கவி கமல் தாயார் வராளே அப்படின்னு சொல்லி பிராட்டி பிராட்டிக்காக பெருமாள் கலைகிறதும் பிராட்டிக்கு பல விதமாக கலைப்பு போக்குறதும் இல்ல தாயாருடைய வேலையை அனுபவிச்சார். ஸ்லோகத்தை அனுபவிச்சு மேல போறோம் 49வது ஸ்லோகம் அனுபவிச்சோம். அதாவது கலித கடகமாலி தோர்பி அர்ஜி முராரேஹே பகவதி ததிமாகம் மத்தத சாந்தி சாந்தியை பிரமத அமத தரங்கா வர்த்தர பிராதுராசிஹி ஸ்ரிதிநயன சுதாபிஹி சிந்தி சந்திரிகே. இப்படி அவதரித்தார் பிராட்டி. 50வது ஸ்லோகம் மாதரும் மைதிலி ராட்சசீஹி அபராதாத்மஜாம் எதிர்பார்க்காம நீ கருணை பண்றியன்னு சொல்ற சொல்ற வருகை விவகாரியாரு அழகா எடுக்கிற தேசியன் இது பெருமாள் சரண்யன் பேரு கண்டிப்பா பிரபதி சரணாயி பண்ண அருள்வான். இவ சரண்யா அதுக்கு மேல துல்லியமானவன் அடைக்கல் கொடுப்பவள் தான். ரெண்டு பேரும் அடைக்கல் கொடுப்பவள் தான் அது ஆராய்ச்சி பார்க்கிறார். பட்டர் பசங்க பயிர் எடுக்கிறார் ராமன் பயிலியும் பெருமாள் பயிலியும் பேராட்டி பயிர் எடுத்து பார்க்க ஆகிறார். யார் வசதி மாதா மைத்திரியே மைத்திரியே சீதையே அம்மாவே பொய் ததைவ நீ ரெண்டு பேர் யாரும் பார்த்தேன் ததைவ ஆத்ராபராதாஸ்தயா இந்த ராஷ்டிரிகளை திருநீட சரணாகி பண்ணத்தினால எல்லாரையுமே க்ஷமிச்சிட்டேன். உன்னை தொந்தரவு பண்ணுறது வெட்டுறேன் குத்துறேன் கடிச்சு சாப்பிடுவேன் நீ ராவணனுக்கு சம்மதம் கொடு இப்படிலாம் பண்ணதுங்களே இவ்வளவு நல்லவா விபீஷணு தங்கி திருச்சிட நல்லவள் அவர் பிராட்டியை சரணாதி பண்றா. ஐயோ இந்த ராட்சி பண்ற அபராதங்கள்லாம் பொறுத்துக்க சீதையே நான் சரணாதி பண்றேன் கொஞ்சம் நல்லகடி வரப்போகுது ராகவன் வரப்போறார் ராவணன் அழிக்க போறார் அதனால இதுகெல்லாம் பொறுக்க வேணும் நீ இது சரணாகதி பண்றது சரணீனி காப்பாத்திருவேன் எனக்கு சரணாதி பண்றாளே என்ன இவ்வளவு வசதியா சொல்றியா அப்படி இருந்தா எனக்கு அவ்வளவு சக்தி இருந்தா அப்படியே ஆகட்டும்ன்றான். அப்படி ராமாயணத்துல வால்மீகி சொல்றார் சரி திஜட சரணாகதி யாருக்கு சரணாகதி திஜட்டையும் மட்டும் அவன் காப்பாத்தல வெட்டுவேன் குத்துவேன் ஹிம்சை பண்றதுல அவளையும் காப்பாத்திட்டான் சீதா காப்பாத்தினாள். அது கேட்டுக்கலா கேட்டுக்கலையா என்னை காப்பாத்து அப்படியே ஆப்தா ஈரக்கை ஈரக்கைன்ற அப்படியே அடிச்சுட்டே இருக்கு உதச்சுட்டே வசிந்தே இருக்கு அவளை காப்பாத்திரியே நீ தான் வசந்த சரணி பெருமாள் சரணி பேர அவர் காப்பாத்திலையா காக்காசனை காப்பாத்தினார் விபீஷன் சரணாகி கொடுத்தார் இப்படிலாம் பண்றாரு அப்ப அவர் தான் சரணாகிங்க அபராதே காப்பாத்த வசதியா அவெல்லாம் என்ன காக்காசன் எப்படி வந்தா எல்லா பிராட்டி என்ற அபராதம் பண்ணி ஓடினான் தன் தகப்பிலான எந்திரங்கிட்ட போனா காப்பாத்தல ஊசில் லோகாந்தம் பரிக்கமிய தன்னை எவ்விதம்ங்கிறா எல்லா உலகம் போய் பார்த்தாட்டு கதி இல்லைன்னு வந்தாட்டு அப்புறம் நீ காப்பாத்தலாம்னு யோஜனை பண்ற விபீஷணன் ராமணனை விட்டுட்டு வந்தாட்டு சரணங்கிற ஓது கத்தம் சரணாகரி அப்படி காப்பாத்துற அப்படி ஒன்னால சீதை அடிய ஓதே குத்துற போதே காப்பாத்துறாரு யார் வசதி பசங்க பார்த்து ஆதாரம் பெற்ற அப்படி யார் வசதி பாரு வந்தான் லோகம் தன்னுடைய தகத்தான இந்திரங்கிட்டே போனான். காக்காசன் சில புராணத்துல ஜெயந்தன் சொல்லிட்டார் ஜெயந்தன் ஒரு இந்திரன் ஒரு பிள்ளை அவன் தான் காக்காசனா வந்தான்னு தேசியன் அதை ஒத்துக்கல ஜெயந்தன் வேற இவன் ஒரு காக்கா ரூபம்ல இந்திரன் இன்னொரு பிள்ளை வச்சுக்கோ வாலி இல்லையா இந்திரன் பிள்ளை அந்த மாதிரி காக்கா வேஷம் போட்டு இந்திரன் இன்னொரு பிள்ளை வச்சுக்கோட்ட தேசியன் ஜெயந்தன் ஒத்துக்கல அவன் ஒரு பாக்கு புராணத்துல ஒண்ணுதான் மாத்தி சொல்றது அதனால விபீஷன் ஆழ்வான் எல்லாம் வராள எல்லாத்தையும் விட்டு வந்தேமா நீ காப்பாத்த கஷேத்திரம் தாரம் எல்லா பத்னியும் புத்திரான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன். சரணம் ஓவன் கத்துறான் சவுதிகார மேல, அப்ப காப்பாத்தேன். அடிச்சு உதச்சு உதச்சுட்டே இருக்குது, இம்சை பண்ணிட்டே இருக்கு. சீதா வாழை காப்பாத்திரான் எது வசதி, அதனால பாதுகாப்பா கேட்டாட்டு காப்பாத்தின. நீ அது கேட்கல அபஜாரமே பண்றது. ஈரக்கை வித்தகனி ராமாவோ நின்ன பயம் அடையாள அனுமான பெரியாழ்வாருடைய அடையாளம் சொல்றார். நீ காப்பாத்தினியே அபயம் அவன் லட்சிச்சியே. அதே மாதிரி விபீஷன் ஸ்பஷ்டமாக சொன்னா காக்காசம் நின்ன பயம் அந்த விழுந்தான் தோறு கத்தினான் விபீஷன். சர்வலோக சரண்யாய பெருமான் தெரிஞ்சின்னான், சர்வலோக சரண்யன்னு கூப்பிடுறான். மேல நாலு பேருக்கு கதாபாணி சதுர்பிஷ்ட நாலு பேர் கதையோட நாலு ராட்சசர கூட வந்த அவளுக்கு சரணாகி கொடுத்தார் ராமன். எப்போ போன் கத்தான் சர்வலோக சரண்யாய சர்வலோக சரண்யனி ராகவாய ரவிபுரத்தை வகித்தவன் மகாத்மனே பரமாத்மாவே நிவேதைய அங்கதான் அனுமதிகளே நான் வந்திருக்கேன் சொல்லுங்க ராமன் கிட்ட. நான் சொன்னது சொல்லுங்க நிவேதம் கஷேத்திரம் விபீஷணம் வஸ்திதம் கெஞ்சின் இருக்கான் கத்தரான் விபீஷன் வந்துட்டான் சொல்லுங்க. எல்லாத்தையும் விட்டு வந்துட்டே கொஞ்சம் கூட ஆசை கிடையாது. பத்னி புத்திரார் மேலே தெப்பா புத்திராம் சுதாரம் சுதாகவம் சரணங்கதா அப்படி சரணம் சொன்னாதான் நீ காப்பாத்தினு கேட்டுனே விராட்டி அப்படியா. பித்தகனி ராமாவோ நின் அபயம் அப்படி அங்கு காப்பாத்தினே. சேது வந்து அணில் சொல்லி சித்திர புராணங்கள் வால்மீகி சொல்லல அவளை காப்பாத்தின. குரங்குகள் மலையை நோக்க குளித்து தான் புரண்டிட்டோடி தரங்கடைகளை கிளற்ற செலவிலா அணிலும் போலேன். அணில் போல நான் இருக்கேன் தந்தையாக சொல்றார். குரங்குகள்லாம் அப்படியே மலையெல்லாம் கொண்டு சேத்து பந்தனம் பண்றதுகள் சமுதத்துல பிரிட்ஜு கட்டுறதுகள் அதுல நீலன்ற மொத்தம் தொட்டா மோதக்கம் கல்லு அந்த மாதிரி வரும். அவன் தொட்டு தொட்டு கொடுக்குறான். அப்ப ஒரு அணில் பார்த்துதான் நம்மளும் ஏதோ இந்த பாலம் கட்டுறது உதவிகளான் மணல் கொண்டு சேர்க்கலான்னு அணிலால எவ்வளவு மணல் சொல்ல முடியும். தண்ணியில குதிக்கிறது அந்த ஈரத்தோட மணல்ல போறது மணல்லாம் ஒட்டிக்கிறதாம் அது பாலத்தை வந்து உதறது. என்ன பண்ண முடியும் பெருமாளை கைங்கரியம் பண்ணும். அது கர்வமா பட்டிது. அது திருமாலையை சொல்றார் திருமலை இப்படி ஆழ்வார். குரங்குகள் மலையை நோக்க மலமலையா பேசுவதில் குரங்குகள் பாலம் கட்டுறதுக்கு குளித்து தான் புரண்டோடி நம்மளும் மணலை சேர்க்கலாமே கல்லு மாதிரியும் போகாது பிட்டு கட்டுறது மணலும் ஒரு மாதிரியும் இதால எவ்வளவு ஒண்ணு குளிக்கிறதா போகிறதா மணலை தொத்திக்கிறது உதறது மறுபடியும் குளிக்கிறது மணலை ஏற்றிக்கிறது போறது தரங்க நீர் அடைக்கலொற்ற இப்படி மலை சமுத்திரத்தை அடைக்கிறதுக்கு இது எந்த முறை பண்றது. தடவி கொடுத்தாரு அவன் இத்தனை புராணங்கள் அதனால மூணு கோடி அணில் இருக்குன்னு சொல்றாரு. இது வாங்கி ராமாயணம் இல்ல இப்படி ரெண்டு பேரும் யார் வசதி ராமாயணம் இல்லாத கதை இது அணில் கதை என்ன இருந்த புராணங்கள் இருக்கு இதுக்கு நம்ம அனுபவிச்சோம். போத்திரத்துல கடைசி முடிக்கிற ராவண பத்தி சொல்ற ஆள வந்தா ரகுவர இளவோ தொந்தாது சோபாக பிரதிதையாளு ஏற்றதை கிருஷ்ணன் பரியாய இடமான் கேது பொருத்தோ வருவாக்கிறா. ஏ ரகுவரனே ராமனே எப்பேற்பட்ட ஒரு கிழமை வாயதஸ்திய பிரதிதையாளு கீழ என்ன ஊந்துச்சு வேற வழி இல்லை கால வந்து உயர்ந்து காக்காய் அதுக்கு தயாள் காப்பாத்தினைத்திய சிசுபாலம் உனக்கு தாரபாலா இருந்து சாபத்தாலே வந்தாலே விஷந்தே இருக்கான். ஏன்னா விஷ விரோதியா இருந்து உனக்கு மறுபடியும் வரேன்னு அவனுக்கு வேண்டிட்டான் விஷந்தே இருக்கான். பெருமாளுக்கு அடிக்கிறது எத்தனை ஆகும் புத்தியவெல்லாம் கேட்டபடி அவ அம்மாலாம் கேட்டபடி கொஞ்சம் 100 வயசு பொறுத்துக்கோ அதுக்கப்புறமான அடிச்சு அடிச்சு தொலை அப்படின்னா வச்சுட்டே இருக்கான். மடையன் தொழுதேன் இடையன் கடையன் இப்படிலாம் வெயிறான் எல்லாம் பொறுத்திருந்தார். ராஜசூரி யாகத்துல வச்சுட்டே வரோம் இவருக்கு அகிர பூஜை கொடுக்கூடாது தடுத்தான். அதே 100 வயசு ஆகிடுச்சு பெருமாள் சக்கரத்தார அவனுடைய தலையை சேர்த்து பண்ணி வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சிட்டார். சைத்தியஸ்த கிருஷ்ணன் பரியாயனமே தூ பெருமாள் பொறுப்ப சிறிதே பூமாதேவி இல்ல அவதாரம் பொறுப்ப காகாசத்துல சொல்ற போது அனுமானம் சொல்றார். காகாசன் இந்த பண்ண வந்தான் அனுமதி சொல்ற கதையெல்லாம் சீதை சொல்ற என்ன அசந்து தூங்கிந்த ராமன் அவர் எப்படி எழுப்பது மாம்சத்துக்கு வந்து குத்துறான் காகாசன் சீதையை ரத்தம் சொருகுது அப்படியே பொத்திருந்தார். இந்த ரத்த ஈரம் போட்டு டக்கு ஏந்து யார் இப்படி எல்லாம் பண்ணா சொல்லி புல்லு அஸ்தவம் ஆக்கி ஏவர பரியாயணம் வாங்க ஏதோ பருப்போ பதாக்குதா யார் எதிர வர்றா பிள்ளை பண்ணா சரி கோவம் ஏந்த தூக்க மூச்சு ஏந்த உடனே ராமன் பிரதிபவம் அபராத்தர் முக்த சாவிஜிதோ பூவதகம் அபதம் ஆகஸ்தே சிக்ஷமாயாக இவாளுக்கெல்லாம் நீ மோட்சம் கொடுத்தியே எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறார் சோதரத்தில். அதே மாதிரி பலிபுஜி பற்ற தேவன் அனுபவிக்கிறார் பலிபுஜி சிதிபாலே சாது ஆகஸ்கரேவா குணலவசகவா சாதி தக்ஷமாசம் குஜந்தி மை குண பரமாணு உதந்த சிந்தானபிஜி விகரது வரத சர்வதா சர்வபௌமௌ பரவனை பார்த்து கேட்கிறார். கங்கராஜ ஸ்தவத்தில் பலிபுஜி சிஜுபாலே பலி புக்கு பேர் நம்ம பலி சாப்பிட்றது சாதத்தை காக்காக்கு விடுறோம் பலி புக்கு காக்காக்கு பேர் அந்த காக்கா பிரகாரம் சாத்த சாப்பிட்டு போறாமல் சீதையுடன் இன்று பண்ணிட்டு பலி பூஜி. அதே மாதிரி சிசுபாலன் விரோதம் கொண்டு வச்சுட்டே வரான் பெருமாள் போய் வைய அர்ச்சனை பண்றதுக்கு வந்து விஷவால அர்ச்சனை பண்றான் அவன் எவ்வளவு பாபம் பண்ணா எல்லாத்தையும் பொறுத்துக்கிற வழியோ நான் அவ்வளவு பாபம் பண்றேன் பொறுத்துக்க மாட்டியா மைய குண பரமாணு தந்த அழகான ஒரு சின்ன குணத்தை எங்கிட்ட எடுத்து அதை பார்த்து பார் என்னுடைய பாபத்தை பார்க்காதே மிகிறது அதனால அதே மாதிரி லீலியா என்னை காப்பாத்து கேட்கிறார். ஒரு சின்னதை தவிர அது போற பாருங்க இவன் நல்ல குணம் ஏதாவது இருக்கா நகர்த்தாலே வர எரிந்து எனக்கு வயத்தை கீண்டான் எங்கேயாவது நல்ல குணம் ஈர குணம் வயசுல இருக்கான்னு தோண்டி பார்க்கறான். பரமாணு குண பரமாணுதந்த பசியது பரேஷு தோஷானி ரசதே விஜன சதோ தெய்வ குணானி விபரீத விதம் ஸ்வஸ்மின் மகிவா மோகன் ஜனசீஷா ஜன ஜனங்களுக்கு தாம் பாபத்தை உணரார் சுபாஷ்ரீ தேசிகன் உள்ளார் பசியது பரேஷு தோஷான் தந்தோட்டத்தை பார்க்க மாட்டார் ஜனங்கள் மற்றவங்களுக்கு தோஷத்தை தான் பார்க்குங்கள் அசத்துகள் ஜனங்கள் கொஞ்சமே குணம் கிடையாது. இதனால இதுக்கு மாறாவதை இருந்துடாம எவ்வளோ விசேஷம் உண்டு அவனுக்கு அனுபவிக்கிறார். அதனால பக்ஷு கிர்தேன காக்கேனே அப்படி காக்க மாம்சத்தை தூண்டி சாப்பிட்டது அப்படி இந்திரனுடைய பிள்ளை ஒத்தன் பாலி போல ஒத்தன் தேசிகன் ஜெகந்தன் இல்லை. அதனால மாது ரத்த மொழி பிராட்டி மடியிலே தூங்கிட்டான். பிராட்டி மொழி ஏன் தூங்கினாம வந்தாகிங்கிற அந்த கங்கை நதியிலே ஸ்நானம் பண்ணா ரெண்டு பேரும் பிராட்டி வரா மரவழி தான் உடுத்தி வச்சார் கை கை எதா சொன்னான் இந்த ரசம்லாம் ஒதுக்கூடாது மரவழி தான் ஒட்டிக்கணும் வெயிலார் அப்பதான் வசிட்டர் துர்புத்தேன்னு வெயிலார் ராமாயணம் உள்நாட்டி கூட பார்க்காம மரவுரி உடுத்த சொல்றீங்க என்ன பண்றது உடுத்தின்னு ராமன் மாதிரி அவளும் மரவுரி உடுத்தின்றாள். வரைச்சு அந்த மரவுரி மரம் தானே மரத்துடைய பட்டை ஒரு முள்ளில மாட்டிக்குது கீறது அவ ரத்தம் வருது. அப்போ அந்த மாட்டின் ரத்தம் வருது ராமனுக்கு வருது இவளுக்கு வருது வந்து கிளப்பில் தூங்கிட்ட அந்த ரத்தம் வருது இவ ரத்தம் வருது அதெல்லாம் பார்த்து உடனே எழுந்துட்டான் பகவான் புள்ளை புல்ல ஏவரன் அஸ்தமான் ஜபிச்சு காக்கத்தை தேர்த்துறதுக்கு அனுபவிச்சோம். இப்படி தேசிகன் சரணாகதியில் இதெல்லாம் எடுக்கிறார். தேசியுடைய வாக்கியம் என்ன சரணாகதியை பற்றி இப்படி உபதேசிகள் விளக்காத மாட்டாதே பற்றாதாக பிறார்த்தன் வாத்சல்யாதித்தாலே பவேயம் என்று செய்தாள் சிதட வேண்டாள். இப்படிலாம் பண்றதே சீத்தையே அபசாரம் பண்றவர்கள் நான் சரணாதி பண்றேன் இதுகளையும் சேர்த்து நான் சரணாதி பண்றேன் பெரியவா ஆற்றுல இருந்தா பசு பக்ஷிவா எல்லாத்தையும் சேர்த்து சரணாதி பண்ணுவா அதுவும் வைகுண்டம் போட்டு இந்த ஜென்மம் வேண்டாம் அவ்வளவு திருப்பதி பெரிய வாழ்க்கை. அதனால திஜத்தை என்ன பண்றாங்க இந்த ராட்சசி சேர்த்து சரணாதி பண்றேன் பொறுத்துக்கோ அவளையும் காப்பாத்து ஓ அவ்வளவு மகிமை இருந்தா அப்படியே ஆகிட்டேன் காப்பாத்துறா சீதை பதையம் சரணம் இவா இப்படி சகதயமாக பல பரியந்தம் வைகுண்டம் போற வரைக்கும் வாழ்க்கை கொண்டாங்க. அதனாலே பிதாட்டி ஒருடி கதை எங்க ராமனு கதை எங்க மாதரும் மைதிலி ராட்சதி பற்றவழி ஸ்லோகத்தை எடுக்கிறார் தேசியம். ஏ மாத தாயாரே ஈரக்கையோட அபஜார பகுதி ராட்சை காப்பாத்தினியே தேசியம் உகந்த ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகம் அனுபவிக்கிறவாதான். அதனாலே சக்ஷந்தியா பவனாத் பஜா அது அனுமான் கேட்கிறார் சீதை அனுமதி குழு தம்சம் இந்த ராட்சசிகளை தொலைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் காரியம் மாறியே என அப்பா அவசரப்படக்கூடாது, கெட்ட காரியத்தை உடனே செய்யக்கூடாது, கருணை ஓணும் எல்லாருக்கிட்டையும் அடைகிட்டார் அனுமான. அதனால எப்படி சீதை எப்படி ராமன் எப்படி அந்த ப்ரொஃபைல் ரெண்டு பேரையும் தலை சேர்த்து பார்த்தா ராம கோஷ்டி காக்காய காப்பாத்தினான், விபீஷனை காப்பாத்தினான், சீதை எப்படி ராட்சசாலி ராட்சசிகளாம் காப்பாத்தினார், அபராதம் ராட்சசிகளை தராசிப்பட்டு பார்த்தா யாரு அவ தராசி தான், அடியில போறது கொஞ்சம் மேல பூச்சு கொஞ்சம் லேசா பூச்சு வெயிட் இல்ல. சக்ஷந்தியா பவன அத்தஜாதி லகு தரோ, ரொம்ப லேட்டா போச்சு, வெயிட்டே இல்ல உன் பக்கம், சீத பக்கம் தான் வெயிட், ராமஸ்ய கோட்டி தேசியம் சொல்றாரு. அதனால நாலு ராஷ்டிரோட வந்தான் விபீஷ்ணாழ்வான், சரணாகதின்னு சொன்னார்தான் காப்பாத்தினேன், மாம் மதி எந்தனிகளும் சேதனா சேதனாத்மகம் சுகை கரியோகம் வர ஸ்ரீகுரு நிரமாசு ஞாசதசை தினமும் பெருமாளை வேண்டோம், சரணாகதிக்காக வருவதுதான் சரணாகதி, தினமும் பாபம் பண்றேன் அது பொறுத்தவரும் பெருமாள் தினம் ஆறாம் முடியலே ஞாசதத்தை கேட்கறேன், மாம் மதி இயந்திரிகளும் என்ன பொறுத்துகளும் என்னை சேர்ந்தவாளும் பதி பத்னி புத்திரால் பசு பக்ஷி என்னை சேர்ந்த எல்லா ஜன மாம் மதி இயந்திரிகளும் என்னை சேர்ந்தது வீடு வாசகம் முதலுண்டு சேதனங்களோ அச்சேதனங்களோ எல்லாம் கை நிமிடாக நம்ம ஏற்கனும் தொகை இங்கே இருக்கு ஓபகரணம் ஸ்ரீகுரு என்னை சேர்ந்த என்னாலும் இருக்கக்கூடிய கைங்கரித்து நீ ஏற்றுக்கொள்ள வேணும். அதனால ஆத்மீய பரநியாசா, அதனால நம்ம மட்டும் மனது மட்டும் பரநியாசம் சரணாகதி இல்லை, நம்மளை சேர்ந்த வாழ்வை சேர்ந்து கேட்கறது அப்படி கேட்டாலும் தெரியட்டை, அது ஆத்மீயம் ஆத்ம ஆத்மீயம் தன் தனக்கும் தன்னை சேர்ந்த வாழ்க்கும் அதுதான் ஆத்ம நிச்சயம் பேரு. என்ன அவைப்பதாக தேசியம் அனுபவிச்சார் கொஞ்சம் சோகத்தை ராமனுடைய கோஷ்டி லகுவா போகட்டும் லேசா போகட்டும் அனுபவிச்சு ஸ்லோகம் 50வது ஸ்லோகம் தேசிகன் உகந்த ஸ்லோகம் மாதர்மை திரு ராட்சதீ பைதரை அத்ராபரணி தக்ஷந்தியா பவனாத் பஜாதி லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா காக்கம் தஞ்ச விபீஷணம் சரணம் இத்யுக்தே க்ஷம உரக்ஷதா சாரஸ்தம் சமமாகதஹ சுகயது க்ஷாந்தி தவ அஸ்மிஜீன பாவதரம் பவனம் ஆகஸ்மகி. எது காரணத்தை எதிர்பார்க்காதே எப்படி ராட்சசியை காப்பாத்தோட காப்பாத்தவிடும் என்று சொன்னார். அடுத்தது 51வது ஸ்லோகம் மாதவ லட்சுமி யதைவ மைத ஜனஹா தேனாத்மனா தேவயம் தத்வாத்யைக ரசாபிமான சுபகைஹி பாவைஹி ஆவுத்தஜ ஜாமாதா தைதஸ்தவேதி பவதி சம்பந்த தைத்யா ஹரிம் பசியேம பிரியாமி யாவஜ பரிசாராமே பரிசியேமஜ. விராட்டியை நினைச்சு பெருமாளை காப்பாத்தோம், பெருமான் நம்மளை காப்பாற்ற வேண்டோம், விராட்டி இல்லட்டா என்ன ஆகும், விராட்டி தான் நமக்கு முக்கியம். மிசிலியில கல்யாணம் பண்ணி வந்தார் மைசிலி ராமன், மைசிலிக்கு போய் மாமனாருக்கு போற போது ராமன் வந்தார் தசகன் வந்த பிள்ளை வந்தான்னு சொல்ல மாட்டாராம், எங்க ஜானகி வந்தார் ஜமகர் பிள்ளை அவ ஊர் அப்படிதான் பேசிப்பா, எங்க ஜானகி வந்தார் அதே மாதிரி ஊர் ஜனங்க அப்படிதான் சொல்றா, விராட்டி சொல்லதான் சொல்லுவா முதல்ல பரத்துவத்தை கண்டா ஆழ்வார் சொல்ல பரத்துவம் சௌலபியம் ரெண்டு உண்டு இல்லையா, பரத்துவத்தை பார்க்க ஆழ்வார் ஆஹா எங்க அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடுத்தான் யானார் சங்கடக்க விஷயம் மையாறு நாயாறு அப்படி அதையும் உண்டு தயாக்ஷாந்தி சௌசீல்ய குணங்களையும் அனுபவிக்கிறார், விராட்டி கொண்டு அனுபவிக்கிற போது இதெல்லாம் அவனை சேர்த்து அனுபவிக்கிறார், விராட்டி ஸ்தானத்தில் ஆண்டாள் என்பதுமான பெருவா நிறைய அனுபவிக்கிறார் ஆண்டாள் குழந்தை பிராட்டி வாழலாம், ஏன்னா நாச்சியாரை போதுதான் நம்ம சரணம் அடைஞ்சா நமக்கு நல்ல கதி உண்டு தோல்வி கிடையாது. அதனால வீட்டுல சொல்லிருக்காரு வீட்டுல பிராட்டி ஸ்ரீதனமா கொடுத்தாலும் பெருமாளுக்கு ஸ்ரீதனம் ஸ்ரீதனம் அவன் ஸ்ரீதனம் சொல்றாரு, ஸ்ரீதனம் இல்ல ஸ்ரீதனம் பிராட்டி ஆகிற ஒரு தனம் அதுவே தனமா போச்சு பெருமாளுக்கு அது ஸ்ரீதனம் ஸ்ரீதனம் இப்படி ரங்கநாதனுக்கு பிராட்டியை ஸ்ரீதனமா கொடுத்தார் அர்த்த சுவாவானுஷ்டான புராணங்கள்ல வேதங்கள்ல சொல்லிருக்கு ஒரு அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணணும்னா திடீர்னு ஒரு வாக்கியத்தை வாங்க அந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம் பை பெரி வெரி வேர்ட் அர்த்தம் பண்ணக்கூடாது, அர்த்த சுவாவம் அனுஷ்டானம் லோகதிஷ்டி குருக்திவிஹி ஸ்ருத்யா ஸ்மிருத்யா சம்சித்தி கடகார்த்தக அவலம்பனம் ஒரு ஏழு காரணம் சொல்றாரு. அர்த்த சுபாவம் என்ன தெரியுது, பார்த்த உடனே அர்த்தம். சிவபதி விஷ்ணு பத்னி இப்படி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். அனுஷ்டானம் பெரு பிராட்டி இருந்தா எல்லாரையும் காப்பாற்றுறது சேர்த்துங்களை பார்க்கும். பிராட்டி இருக்கணும் அதான் காப்பாற்ற முடியும். குரு லோக திருஷ்டி லோகத்தையும் பார்க்கும். சிவாஜி பண்ணாதான் காப்பாற்ற முடியும். கோபத்தை வருது வேண்டாம் விட்டுறான் ராவத்தை அவன் சரின்னு அவனுக்கு வேண்டி அவன் சரின்ட்டான். அவன் பிராட்டி விட்டுரு சரதான் இது ஏத்துவோன்றான். இது லோகத்துல இருக்கிற மாதிரி அங்கேயும் பண்ற புருஷகாரமா இருக்காது. குருகி பெரிய பிராட்டி வாக்கியம் பெருமாள் வாக்கியம் எல்லாம் பார்த்தா அவன் சரணாகதி எழுத்துருந்தான் ஆகணும். பிராட்டி வாக்கியத்தை வேதங்களே அவன் தான் சொல்றது. பிராட்டியுடைய மகிமை சரணாகதி மகிமை வேதங்களை சொன்னா போறாதா ஸ்மிருதிகளையும் சொல்லணும். அப்பதான் வேதத்தை திருநாக அடிக்கடி சொல்லுவோம். விவேதி அல்பஸ்ருதா வேதா வேதம் மட்டும் அர்த்தம் பண்ணி வந்து வேதம் பயப்படுறதான். அவன் இத்திஹாச புராண ஸ்மிருதிகள்லாம் பார்க்காத அர்த்தம் சொல்றாங்க. அதனால அர்த்தம் சொல்றது ஸ்மிருதிகளுக்கு வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது ஸ்மிருத்தியா ஸ்மிருதிகளும் வேணும். கடகாத்தா விளம்பரம் இதனால பிராட்டி அவன் ஜீவனங்களை சேர்த்து வைக்கிறான்ற ஒரு அர்த்தங்கள் இத்தனை விதத்தான் அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தேசியம் காமிச்சிருக்கேன். லோகதிருஷ்டி லோகதிருஷ்டியா தெரிஞ்சுக்கலாமேனர் அது தேசியம் விளக்கிறார். லோகதிருஷ்டியாவது லோகத்தை நம்ம என்ன பார்க்கோம். அந்த புற பரிஜனத்தை அபராத ஊதியத்தை உண்டானாலும் ராஜாக்கள் அற்பங்களான பிரசாதங்களாலே க்ஷமிக்க காண்கை. எல்லாரும் தண்டனை கொடுக்கறான் ராஜா அவன் பண்ற திருடோ கொலையோ கொள்ளையோ தண்டனை கொடுக்கறான். பெரிய தப்பு பண்ணா பெரிய தண்டனை, சின்ன தப்பு பண்ணா சின்ன தண்டனை. இங்க அந்த புறம் அரண்மனையே வேலை செய்வா எவ்வளவு பேர் இருக்கா. அதுலயும் ராணிக்கு அந்த புறம் இன்னும் விசேஷம். அங்க பொன்னாட்டிகளான சேவை பண்றா நிறைய பேர் இருக்கா. அவ தப்பு பண்ணிடுறா ராஜா தண்டனை கொடுக்கணும். ஏதோ சிறு தப்பு பண்ணிட்டா பெரிய தப்பு பண்ணாலே ராணியை சேர்ந்த வாழாச்சேன் தலையை சொல்லிடுறான் பகவான். ராஜாக்கள் அல்பங்களான பிரசாதங்களை சரிப்போ ஏதாவது சின்ன தொலைஞ்சிப்போ விட்டுறாங்க ராணியை சேர்ந்தவாள். அது மாதிரி பிராட்டி சேர்ந்தவாள் முதல்ல பிராட்டி சரணாகரம் அறிவிடும். பகவன் நாராயண அபிமதான ரூப ஸ்வரூப அப்படி ராமாஜிலே பிராட்டி தான் முதல்ல சரணாகரம். மிதிரி நகரத்துக்கு போனா எங்க ஜானகி ஜானகியுடைய புருஷன் அவள் எல்லாம் சொல்லுவான். அப்பதான் மதிப்பு அவனுக்கு. அதே மாதிரி மாதலட்சுமி மைசிர ஜனஹா பட்டர் சொல்றாரு. மைசிர ஜனா ராமன் என்ன பண்ணுவாருங்க அவர் இஷ்டமா நடக்க முடியுமா. எங்கூர் எங்க மாப்பிள்ள வந்திருக்கான் யார் தெரியுமா சீதா அப்படியான் அதான் சொல்லுவான். அதே மாதிரி மைசிர ஜனங்கள் மிசிரா ஜனங்கள் மாதிரி எவ்வளவு உரிமை கொண்டாடுறதோ அது மாதிரி பிராட்டி சேர்ந்து வாழ்னாங்க மைசிர ஜனஹா அப்படி தேசியம் அனுபவிச்சாரு. எடை இடையாள ஒரு இது உண்டாம் ஒரு வழக்கம் இடையாள இடையாளர்களை பால் கறக்கவா இடை ஜாதி அவெல்லாம் போனா இன்ன ஊர் இன்ன சேர்ந்தபடி ஆண்டான் தான் சொல்லலாம். கணவனுடைய பெருமை சொல்ல மாட்டான். இன்னாராது மாப்பிள்ளை சொல்லுவாளாம். இன்னாராது மாப்பிள்ளை பெருமை பெண்ணாது சேர்ந்து மாப்பிள்ளை அப்படிலாம். அதே மாதிரி மைசிலின்ற பெரும் பிராட்டி சேர்ந்தவாள் நாங்கோ அப்படின்னு சொல்ற பட்டிருங்க. சரண் நிசக தர்மச்சாரணி யார் பிராட்டி விஷயத்தில் குறித்து சொல்றார். சரண்ய சேதர்மச்சாரணி பெருமாளுக்கு சரண்யன் பேர். கால விழுந்தவாட பிரபன்னால காப்பாத்தல அதான் குணம் சரண்யன். சரணாகதனா வந்தவாட காப்பாத்தல குணம் உள்ளவன் சரண்யன். அப்ப சரண்ய சக தர்மச்சாரணின்னு தான் பேர் இவளுக்கு. பெருமாள் சரணி ஆகிட்டா அவளுடைய பத்னி விஷ்ணு பத்னியும் மகியம் தேவியும் அவோ சகதர்மச்சாரணி பத்னியா போட்டதுனால பதிக்கு பத்னின்னு சொல்லுவா தர்மச்சாரணி. அவன் அனுஷ்டிக்க அனுஷ்டானதெல்லாம் இவ கூட அனுஷ்டிக்கிறதாலே சகதர்மச்சாரணின்னு பேரு. யாகமோ ஹோமோ தானமோ புருஷன் மன்றத்துலாம் இவளுக்கு பங்கு உண்டு இல்லையோ சகதர்மச்சாரணி. அப்ப சரணாதி கொடுக்கிற விஷயத்துல பெருமாள் பண்ணா இவ சகதர்மச்சாரணி கொடுத்ததான் ஆகணும். இவளுக்கு அது பவர் உண்டு இல்லையோ. சத்ஜனபத்னாதி பௌத்திகளான ஆனா யாருக்கு சரணாதி பண்ணா இந்த ராட்சதிகள்லாம் மிரட்டுது கையுக்கு மிரட்டுறது கையை காட்டுறது கண்ணை காட்டுறது கொலத்தி வைக்கிறது வெய்யறது. அதனாலே அதுல பார்த்தா திடீர் கோபம் வருது. திருவிக்கு போறோம் போறோம் நிறுத்தங்க விஷவெல்லாம் சதலம் குரு வாக்கி மகா சாந்தமே அபிதீயதாம் விராட்டி அவ சீத்த நல்லவாவோ அவளோட நம்ம இணக்கமா போய் வணக்கமா இன்சொல் கூறுங்கடா கூறுங்கடி அபிஜாதா வைதேகின் சரணாகதி கேளுங்கோ, மெல்டா இருக்கும். அபிஜாதா வைதேகின் ஏதத்திமோ, இதை என்ன நல்லதா போறது, அழிஞ்சு போகாதுங்கோ. தெரியல சொல்ல ஆட்சியில பார்த்து பத்ராபியாசத்வம் இவ்வளவு போல போறும் போறும் விஷயத்தவள யாச்சனை பண்ணுங்கோ. ராட்சசியா கிம் விவக்ஷயா, நிச்சய ராகம் ஜெயிக்க போறோம், நாம அழகி போறான். ஏன் உங்களுக்கு புத்தி இப்படி போறோம்? ராகவாப்தி பயம் கோரம் ராட்சசானாம் உபத்து நெருங்கின்றான். ராம அழகி போற காலம் நெருங்கி போச்சு, கிட்ட வந்துருச்சு. பிடிப்பா தற்பதன் நாகி விஷயவாடே ராகம் வந்துட்டு இத்தனை விஷமே, இதெல்லாம் மந்திர வச்சு கொண்டு வாழாரா ஐஸ்வர் வாழா சீதி நினைக்க வேண்டாம். அவ யாரவோ பிரணிபா தற்பதன் நாகி, பாதம் கீழே கால விழுது, நிபாதம் நன்னா விழுது, பிரணிபாதம் பிரபன்னம் பண்றது. இப்படி வேறு வைத்தியருக்கு வைத்தியர்களுக்காக விடமாட்டான். ஏன்னா ஜனகாத்மதா ஜனங்களுடைய பெண்ணவன் போரும். அலமே தாமரித்தாலும் ராட்சதி மகதோ பயாது, பெரும் பயம் வரப்போது. இதுலயே நம்ம காப்பாத்துக்கணும்னா திராட்டி நம்ம சீதையை சரணாதி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாலும் தன்னுடைய மதத்தை சொல்லிட்டான். இதான் எனக்கு படுறது, கைஞ்சு போக போறோம், ஜாகிரத, எங்க கூட வந்து சரணாதி பண்ண போறோங்களா, உங்களுக்காக நான் சரணாதி பண்ணிட்டோமா, இவ்வளவு அர்த்தம் வரல. அது கேட்கவே இல்லை, சரணாதி பண்ண தெரிஞ்சு கேட்கல. இவ கேட்டான் திஜடை, இதுகளையும் சேர்த்து பொறுத்துக்கோ. அனுமான் கொண்டு போற துவம்சம் பண்றேன், அனுமதி கொடுக்கிறான். காரியம் கருணம் ஆறிய வாசல்ய பரவசியவள் ஸ்ரீ வானவீர்களுக்கு அனுபவித்து காட்டிய திருவடி அலமேதாபரித்தாலும். இப்படிதான் சீதை இருக்கா தெரிஞ்சுக்கிட்டான்னு வானவர்களுக்கு அனுமான் சொல்றார். இப்ப சீதை குணம் சரஸ்ரா கிரீமதி பாலா பக்தர் உபஜயகிதான் இதெல்லாம் சரணாதி பண்ற, நீதான் காப்பாத்துறோம். சீதையில கேட்ட உடனே வெக்கம் அவளுக்கு, நம்மள போய் பரதேவதியா நினைக்கிறாரா சிதையில. இப்ப எப்படி ராமன் வருவான் வரப்போறான், அவ வாக்கியத்தை திஜடையே சொல்றாரு. லஜ்ஜ வருது, ராமன் வரப்போறான் வெக்கம் வருது. ஏ திஜடையே, அவ்வளவு சக்தி எனக்கு இருந்தா, சரணாகதி கொடுக்கிற சேதம் இருந்தா, இவாளும் சேர்த்து காப்பாத்துறேன். தலை எம் சரணம் இவகா, நான் சரணாகதியா சரணியா இருக்கிறேன் சொல்றாளே எப்படிப்பட்டவள் என்று அனுமான் வானவன் சொல்லிதான் சொன்னாவோ. நான் காதார கேட்டேன், அனுமான் சொல்ற தொடங்குறது. ராமதாதன் சூரியனான் சீரினா ராமதூதன், இது பண்ற பொறுக்கம் இல்ல, ஒரு கவல்ல சீதை என்ன கேட்கிறான். அபராதம் பண்றதுகளை மிரட்டுறது கிடையாது. அந்த ராட்சிகள் துவம்சம் பண்ணி ஒரே கையால குத்தி விடுவான்னு வேண்டான். நான் சீதை பாபானாம் வா சுபானாம் வா வதாரகானாம் பிரபங்கமன், பாபம் பண்றாலோ நல்லது பண்றாலோ கெட்டது பண்றாலோ முதல் கருணைன்னு குழந்தை முதல்ல வச்சுக்கோண்ணா. காரியம் கருணமாறியேனே நகைச்சின் அபராத்தியதி, யார் தான் தப்பு பண்ணல ரோகத்துல, தப்பு பண்ணாலும் யாருமே கிடையாது, பொறுத்து கோண்ணா. அப்படி ராஷ்டிரியமே காப்பாத்திட்டாலும் அது பிராட்டியுடைய குணம் அது. ராமகோஷ்டிக்கு வா நமக்கு பிராட்டி க்ஷமையொழி தஞ்சமில்லை, அதான் மாசர் மைதிலி அது மணிப்பிரவாளத்துல பற்ற சொல்ற. ராமகோஷ்டிக்கும் ஆகாத நமக்கு, ராமகோஷ்டி லகுவான கோஷ்டி, அதுக்கு இல்லாத விசேஷம் நமக்கு சீதை கிடைச்சிருக்காரு. க்ஷமையொழி தஞ்சமில்லை சொல்லி இத சொன்னார் பற்ற சீர்த்து அங்கங்கு காண்பித்திருக்கார். இப்படி இந்த பிராட்டியுடைய குணத்தை தேசிய ஸ்லோகத்தை அனுபவிச்சு மேல் ஸ்லோகத்துக்கு போலாம். மாதலட்சுமி யதைவ மைசிர ஜனஹா தேன அர்த்தநாதே வயம், மிச ஜனங்கள் போற வழியில நாங்க போறோம். பிராட்டியை விட்டுதான் சம்பந்தம். தத் தாஸ்யைக தசா விமான சுபகைஹி பாவைஹி ராமுத்ரஜ ஜாமாதா தைதஸ்தவேதி பவதி சம்பந்த திருஷ்டியா கரிம் பஷ்யேம பிரதியாமயாமஜ பரிச்சாராமே பரிஷ்யேமஜேனு. அப்படி உங்களை நான் கொண்டாடும் நித்தியான சோகம் 52. இது தேசியம் அழகாக அனுபவிச்ச ஸ்லோகம் இது. பிதேவத்வத்ப்ரேஜானி ஜனதி பரிபூர்ணாக சிஜனே ஹிதஸ்ரோதோ வச்சா பவதிதி கதாசிதி கலுஷதீஹி கிமேதது நிர்தோதா கைஹே ஜகதி இதித்வம் உஜிதைஹி உபாரியே விஸ்வார்யஸ்வதனேது மாதா தரசினி. தாய் அம்மா வாச்ச, நீ லேட்டா எங்களுக்கு கதி, திருமணம் இருக்க மாட்டான். நீ எப்ப எப்பவுமே நித்தியம் அஜாத நிகிரகம் திருமால் தண்டத்துவம் ஏற்றுனாலும் வாழ்க்கை நான் தண்டனை கொடுக்கறது, உரப்பா இருக்கிறது, முறப்பா இருக்கிறது, சிருஷ்டி பண்றது, கருடுமடான காரியம் பண்றது நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல, மிருதுவா இருக்கிறது கருணையாக இருக்கிறதா ஏத்துனாலும் அதனாலே மேற்கிலேருந்து பள்ள மலைக்கு ஆள் போகமானது கரங்கம் நேரேருக்கு அப்படியே தொடர்ந்து கலங்கி விடும் கலங்கிடுது. பெருமாள் கலங்க மாட்டான், இருந்தாலும் சில சமயம் கோபம் வரும். சோதோ வச்சா கதாச்சித்து இவனை காப்பாத்தணும் பார்க்க. பெருமாளுக்கு ஏன் கோபம் வருது? என்னது கோபம் வரும்? வைகுண்டத்துக்கு வரணும், பாபம் இல்லாதாகணும், பாபம் பண்றானே. கோபத்தால் பாவத்தை தொலைவு நினைக்கிறேன். சீரழாதே சிறுவே அழைத்தன ஆண்டாள். உன் எப்படியோ கூட்டுருப்போம், எடையா குள்ளனே கருப்பனை இப்படிலாம் கூட்டுருப்போம், நீ பரமாத்மனா கூட்டுருப்போம். அதனால கோபம் வந்திருக்கலாம். கோபம் வந்து எங்களை ஏற்றுப்பணி சிறு தண்டனை கொடுக்கவே இல்லையோ, அது கூட பண்ணக்கூடாது. சிறு தண்டனை லகு தண்டனை கூட எங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சிறுவே அழைத்தனவும் சீரழாதே வேண்டாம் இல்லையோ. அதே மாதிரி இதெல்லாம் சோதோவச்சா கதாசிதி கலுஷ தீஹி பெருமாள் இறக்க முடியலன்னா அவனுக்கு உனக்கு உண்டான குணங்கள்லாம் உண்டு. சோதோவச்சா திடீர்னு அவனது குணங்கள் எத்தனையோ குணம் அப்படியே தேவதெல்லாம் இறங்குறது. மேலேருந்து அறிவு போட்ட போதுக்கு ஜலம் எப்படி இருக்கும் கலங்கிடும். பெருமாள் என்ன பண்றான், போக பாவத்தை பொறுக்க முடியாம கோபத்தினால சீரறான். சீர போது கருஷ விழ்த்தியா தண்டனை கொடுக்கும் தோணி போடுவான். அவன் பண்றான், இவன் தண்டனை கொடுத்தாலும் தெரிந்துவான். சிரோபிஹி சோலோ வச்சா நீ அப்படி கிடையாது. தும் மாதா சவ லோகானாம் தேவ தேவோ ஹரிப்பிதா, நீ ரெண்டு பேரும் தாயா தகப்பன. விஷ்ணுபுரம் சொன்னாரே, பிராட்டியே நீ தான் லோகத்துக்கெல்லாம் தாய், பெருமாட்டுக்கான தேவதேவன் ஹரி அவன் தந்தை, பிதாக பக்த ஜெகதா ஜெகத்துக்கெல்லாம் பிதா அவன் தான். யோன பிதா ஜனிதோ வேதம் சொல்லிச்சு, அவன் தான் பிதா, அவன் தான் தாய். அகம் பீஜ புத பிதா பூதானாம் யோகி எப்பிதா, அவன் தான் தகப்பன். தெய்வம் செய்ய போறான், குழந்தைகள் பையன் சரி பண்ணலன்னா அடக்குவான் தகப்பன், அடிப்பான் உதைப்பான் வெய்வான். தாயா கொஞ்சம் யோஜனை பண்ண உடலில் இறக்க உண்டு, நல்லது பண்ணதான் பண்றான் தகப்பான். அவன் இன்னும் கருணை ஜாஸ்தி இவளுக்கு. அதனால குழந்தைகளை பத்தி சிவாஜி பண்ண உடலில் தாயாள். அதனாலே அவக்க என்ன இஷ்டது எதா உதயஸ்வரத்தை பிரியாமி அசோ புதுகஜல் பிதவன் மூலிக்கு வார்த்தை எல்லாமே கெட்ட வார்த்தைகளை நீ மன்னிக்க வேண்டும். எவ்வளவு சொல்லுவே பரிபூர்ணா விசனே, பெரிய பாபம் பண்ற போது அதே பெருமாளை பொறுக்கல, கோபம் வருது. நனைந்திரங்கோகே சகசோ என்ன மயா அவ்விதாயி ஆச்சாரியா சொன்னாலே, லோகத்துல என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டேன். ஒண்ணு கூட கிடையாது, நான் மனமா யாரும் பண்ணதில்லை. ஒன்னா ரெண்டான ஆயிரக்கணக்கில் பண்றேன். அதெல்லாம் நீ பொறுத்துக்கணும். பொறுக்கிற போது பெருமாள் பொறுக்கிறானோ இல்லையோ சிறு தண்டனை கொடுப்பான், தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறான். பிராட்டி பார்க்கலாம், எதுக்கு தண்டனை கொடுக்குறே? இந்த வாக்கியத்தை தேசிய அடுத்த வாக்கியம் கிமேதது, கீதை சொன்னது அனுமான சொல்ல வார்த்தைகளை எடுக்கிற பாருங்க. ஏ பெருமாளே எதுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறேன், கிமேத்தது என்ன பண்ற நீ கேட்கற, கிமேதது கிமிக தண்டனை கொடுக்கிய, கிமேதது நிர்தோஷ கை ஜகதி, தோஷம் பண்ணான். பெருமா சொல்றான், தோஷம் பண்ணாதவ யாரு சொல்லு காமி? இந்த ஜெகத்துல தோஷம் பண்ணாதவ யாரு? இதித்தம் உதிதைஹி கோபம் கோபம் அடங்கலவங்களுக்கு. பெருமாள் எப்படியோ மயக்கிற வேண்டான், பெருமாள் அவன் காப்பாத்திட்டான். பிராட்டியுடைய மந்தஸ்மிருந்து ஏக சொன்னாரு, எப்படி காப்பாத்தான்னு மறைச்சிட்டார் பெற்ற. அது எப்படி பிராட்டி படத்தை நம்ம எப்படி சொல்ல முடியும்? என்ன பண்ணா இவன் மசிவான்னு பாருக்காரு. அப்படி கோபப்படுறோதரமா எனக்கு உபதேசம் பண்ற கருணையாக்கணும் பணம் நீ தானே, உங்ககிட்டதான் சில உபதேசம் நான் வாங்கினேன். அதனால நம்ம காப்பாத்து சிரிக்கிறான். சில போகங்கள் என்ன போகங்களும் படலை துவம் பூமியில என்ன பண்ணார், பக்த தோஷே ஸ்வதர்சனம், பக்தால் பல பாவம் தெரியப்படாத போது அவனுக்கு கேட்ராக்ட் உண்டாகிறாளாம். பெருமாளுக்கு உன் பார்க்காத போட்டோம் மண் கண்ணை மறைக்கிறாள். அதே மாதிரி அது ஆனசியம் பரோசமாக சொன்னி நீதான் சொன்னேன். அல்லி மலர் போக மயக்குகள் அழுவாரு சொல்ற அல்லி தான் இங்க தாமரை. தாமரை அதை உதித்த பிறாட்டிற்கானே உன்னை சந்தோஷப்படுத்தி என்னென்ன பண்ண அதையும் அத்தனையும் பண்றா. ஏன்னா பக்தால காப்பாற்றணும். விஸ்மாரிய மறக்க வைக்கிறார், பெருமாளுக்கு எது மருந்து ஏதுன்னா பிராட்டி அதையும் செய்கிறார். சரஸ்ராவ சொல்லி அவரு சரஸ்ராவ திருநாம் அவித்யா அதா ஒண்ணும் தெரியாதவன் பெருமாள் சர்வஜன்னு பேரு சரஸ்ராவுக்கு பீஷ்மர் ஒரு பேர் கொடுக்குற அவித்யா அதா பக்தர் மன்ற தப்ப தெரிஞ்சுக்கிறதில்லை அப்படின்னு அர்த்தாங்க. அதனால இங்க என்ன சொல்ற பிராட்டி எத்தனையோ உபச்சாரங்களோ என்னென்ன பண்றியோ பண்ணி அவனை வயக்கி சொல்லி பெருமாள் கோயிலுக்கு சேர்த்து வச்சதா மாதருண்மை தெளிதாமஸ்ய கோட்டிங்கிறதா அவன் கோட்டி ரொம்ப சிந்தா போச்சு லேசா போச்சு சொன்னோம் போன பிறகு ஸ்லோகத்துல மாதா தரிசி அதான் தாயார் நீ தான் தாயார் தாயார் எவ்வளவு கிருபியா இருப்பா தம் தம் மக்கள் அழுது சென்றால் சொல்ற தாயார் எப்படி இருப்பான்னு பெரியார் அனுபவிக்கிறார் தம் தம் மக்கள் அழுது சென்றால் தாய்மாராவார் தரிக்கையில்லார் வந்து நின்றேன் பூசல் செய்ய வாழ வல்ல வாசுதேவா உந்தையார் உன் திறத்தினர் உன்னை நான் உரப்ப மாட்டேன் நந்தகோபன் அணிதிருவா நான் சுரந்த முறையுடாவே பத்து பாசத்தாரே சன்னிபானம் பண்ணவா பால் சாப்பிடவா பெரியாழ்வா தாய்ப்பாச சொல்ற தம் தம் மக்கள் அழுதுவென்றால் அழுது சென்றால் தாயார் பொறுக்க மாட்டான் பசங்க தன் பசங்க அழுதாக்க தாயார் பொறுக்க மாட்டான் அவ தாயார் சுவாவம் அது வந்து என்ன தெரியுன்னா இந்த சேஷ்டை பண்ணான் கிருஷ்ணன் எந்த சேஷ்டை பண்ணான்னு சொன்னா நீ அழுத எனக்கு பொறுக்கல எல்லாரும் கோர் சொல்றா அவன் பேர்ல ஆனா தகப்ப என்ன பண்ணுவான் அப்படிலாம் பண்ணியா நீ பண்ணியான் மிரட்ட ஆரம்பிப்பான் இவளுக்கு அழியா வருது யசோதி இப்படி பண்றாங்க உந்தையார் உந்தரத்தில் உன்னை சப்போர்ட் பண்ண மாட்டேன் தகப்பனாரு உன்னை நான் விருப்ப மாட்டேன் நான் வீய மாட்டேன் உன் பேர்ல வாத்சல்யம் ஜாதி குழந்தைகள் நீ என் பையன் நந்தகோபானி சிறுவா சாப்பிடவான்னு கூப்பிடுறாரு அப்படி பெரியார் அனுபவம் பாருங்க. அதனாலே துயாதிகாரத்துல தேசியம் சொல்ற பிரா ஸ்ரீமன் நாராயண சரணாகதி பண்றோம் அவ்விடத்தில் சோஜீவனா தேடாலே ஆசிரியக்கப்படும் என்றும் பெருமாள் பிராட்டி ஆசிரியத்தை காப்பாற்றி விட்டுறார் இவர்களை உஜ்ஜீவிக்காக சர்வேஸ்வரனை ஆசிரியத்திருக்கும் ஸ்ரீந்த அர்த்தம் எத்தனையும் அர்த்தம் உண்டு பெருமாள் ஆசிரியாராம் நம்ம பிராட்டி ஆசிரியம் இவர் பெருமாள் கிட்ட போய் கெஞ்சின்னு இருந்து கை கூப்பிட்டு இவனை காப்பாத்து ஏன் ஆசிரியர் பெருமாளை போய் ஏன் கெஞ்சணும் நமக்கு கோசம் கெஞ்சா அதனால ஸ்ரீகன் பேர் ஸ்ரீதேவத்வத்ரேயானை மாதா தரசினா அவராத மனதா கூட தானே ஹிதீஷாயி தண்டதரன் கோபத்தை தண்டதரத்தை சகஜ காரணி மறுபடி பண்றாள் பண்ணி கொடுக்கிறாள் மாதத்த தாய்க்கே உண்டான குணம் வாத்சல்யம் சௌலபியம் சௌசீலியம் இதெல்லாம் புருஷகாரமா நிக்கிறாள் நம்ம கோசம் பெருமாள் அடைகிறாள் அவிஜாதம் விஸ்மாரியே அள்ளி மலர் போக மயக்குகள் நம்மளும் அதான் அனுபவிக்கிறார் பெருமாளை எப்படியோ மயக்கிறான் அது எப்படி பிராட்டி தான் போய் கேட்கணும் அல்லல் இன்பம் அழகு எங்கும் அழகமாக சூழ்வெளியன் பெருமாள் எப்படிப்பட்டவர் எங்கும் இருக்கக்கூடியவன் கல்யாண குணன் அனந்தன் நல்ல அழகானவன் நல்ல தேஜஸானவன் அல்லி மலர் போக மயக்கலாகி நிற்கும் அம்மான் பிராட்டி வெறுமை மயக்கிறான் அவனை எல்லையில் ஞானத்தன் அவனை போய் மயக்கிறாள் அவன் யாரு சர்வஜன் அவ பிராட்டிக்கு எவ்வளவு ஏத்த போறான் ஞானமகதே ஒன்று எல்லா அக்கமங்கும் அருள் செய்யும் அருள் ஆரம்பிச்சுடுறான் இவ்வளவு ஜானமானவன் இவ ஒரு குணம் தண்டதமா இருக்கானே பிராட்டியை நோ பண்ணி எல்லையில் மா என கண்ணனை தாழ்வற்றி அந்த கிருஷ்ணன் பகவானை நம்ம திருவடி பிடிச்சு சரணம் அடைஞ்சா கண்ணனை தாழ் பற்றி யானோ துக்கமில்லை பிராட்டியினாலே அவனை மயக்க வச்சு நம்ம சரணாகதி பண்ற போது நமக்கு என்ன துக்கம் எல்லாம் சுகமான வைகுண்ட பிராப்தி தான் சொல்லி அழகாக பிராட்டி மகிமை இந்த ஸ்லோகத்தை படிக்கிறார் ஸ்லோகத்தை சொல்லி படிக்க போறோம் ஜனனி பரிபூர்ணாகு சிஜனே ஹிதாசோத்யா பவதி கதாதி கருஷதீஹி கிமேதது நிர்தோகஹ கைஹ ஜகதி இதித்வம் உதிதைஹி உபாயைஹி விஸ்மாரிய ஸ்வதஹயதி மாதா நதசினஹா முடிக்கிறோம் எல்லாருக்கும் பிராட்டியுடைய அனுபவமான பார்த்துட்டு 52வது ஸ்லோகத்தை முடிச்சோம் அடுத்தது நாளைக்கு தெரிவிக்கிறோம் வேதா கேதின்மா எல்லாருக்காலே செவதி வெங்கடேஷ வேதாந்த குருவீனமா.